الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العظيم عن عمر بن الخطاب رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى فمن كانت هجرته الى الله ورسوله فهجرته الى الله ورسوله ومن كانت هجرته الى دنيا يصيبها او امرأة ينكحها فهجرته الى ما هاجر اليه او كما قال عليه الصلاة والسلام اخرجه البخاري في باب بدء الوحي அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவுக்கு புகழ் அனைத்தும் உண்டாவதாக. சலாத்தும் சலாமும் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா முஜ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் கியாமம் வரை வரக்கூடிய நல்லவர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மாளிகையிலே இத்திகாஃபுடைய நியத்துடன் வந்து அமர்ந்திருக்கும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, பெரியவர்களே, அல்லாஹு தஆலாவினுடைய கட்டளைகளை நூத்துக்கு நூறு எடுத்து நடக்குமாறும் அவன் தவிர்த்த விளக்கியவைகளில் இருந்து நூத்துக்கு நூறு தவிர்ந்து விலகிக் கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் வசியத் என்னும் நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன். கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹுக்கு ஜல்ல சுபஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஒரு பரிசுத்தமான மார்க்கத்தை தந்திருக்கின்றான். நாங்கள் இஸ்லாம் மார்க்கம் என்பதாக சொல்கின்றோம். இஸ்லாம் ஒரு புனிதமான மார்க்கம். இதிலே அல்லாஹு தஆலா எல்லா விதமான விடயங்களையும் தெளிவான முறையிலே சொல்லி தந்திருக்கின்றான். எல்லா பிரச்சனைகளுக்கும் உரிய தீர்வு இந்த குர்ஆன்ல இந்த சுன்னால அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். இஸ்லாம் என்று சொல்லி சொல்றது மனிதனுக்கு ஒரு ஈரேற்றத்தையும் சுபீட்சத்தையும் நிம்மதியையும் கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்கம். அன்றிலிருந்து உலகம் ஆரம்பம் முதல் இன்று வரை எத்தனையோ மதங்கள் மார்க்கங்கள் உருவாகி சிலது சில காலங்கள் வரை சிலது சில நூற்றாண்டுகள் என்று இன்று சில மதங்கள் இருந்த இடம் கூட தெரியாமல் போயிருக்கக்கூடிய நேரத்தில் அன்றும் இன்றும் என்றும் ஒரு நிலையாக உறுதியாக ஒரு யதார்த்தத்துடன் இருக்கக்கூடிய ஒரு மார்க்கம் என்றால் அது இஸ்லாம் மார்க்கம் மட்டும்தான். கண்ணியமானவர்களே, அன்பானவர்களே, அப்படிப்பட்ட புனித மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் நாங்கள் முஸ்லீம்கள். படைத்த ரப்பு அல்லாஹ் ஒருவனை மாத்திரம் தான் நம்பி இருக்கின்றோம். அவனை அல்லாத வேற எந்த ஒரு வத்தின் மீதும் எங்களுக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது. எங்களுடைய முழு நம்பிக்கையும் படைத்த ரப்பு அல்லாஹ் அவனுடைய அந்த பக்கம் மாத்திரம் தான். அல்லாஹு தஆலா குர்ஆனிலும் பல இடங்களிலே சொல்வதும் இதைத்தான். யார் மனித அந்த மனிதர்களோ அல்லது படைப்பினங்களோ படைக்கப்பட்ட வஸ்துக்களோ அவைகளின் பக்கம் எங்களுடைய நம்பிக்கை போய்விடக் கூடாது. எங்களுடைய முழு நம்பிக்கையும் படைத்த ரப்பு அல்லாஹ்வின் பக்கம் தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தையும் அல்லாஹ் எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், எங்களுக்கு சொல்லி அவனிடத்திலே கேட்குமாறு, தூதில் முல்க மன் தஷா வ தன்ஜுல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துஸில்லு மன் தஷா பியதிகல் கைர் இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர் தூலிஜுல் லைல ஃபி நஹார் வ தூலிஜுல் நஹார ஃபி லைல் வ துக்ரிஜுல் ஹய்ய மினல் மய்யித் வ துக்ரிஜுல் மய்யித மினல் ஹய் வ தர்சுக மன் தஷா பிகைரி ஹிஸாப். அல்லாஹ் சொல்றான், ஆட்சியை கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ், ஆட்சியை பறிக்கக்கூடியவன் அல்லாஹ், கண்ணியத்தை கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ், இழிவாக்கக்கூடியவன் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய கையில் தான் அனைத்தும் இருக்கின்றது. இரவ பகலாக மாத்துறது, பகல இரவாக மாத்துறது, உயிர் உள்ள ஒன்றிலிருந்து உயிர் இல்லாத ஒன்றை வெளியாக்கக்கூடியவன் அல்லாஹ், உயிர் இல்லாததிலிருந்து உயிர் உள்ள ஒன்றை வெளியாக்கக்கூடியவன் அல்லாஹ். அவன் யாருக்கு எவ்வாறு எங்க எப்படி ரிஸ்க கொடுக்க நாடுறானோ கொடுத்து கொண்டிருக்கின்றான். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்தவன் தான் அல்லாஹ். கண்ணியமானவர்களே, இது என்னுடைய உங்களுடைய முழு உலக மக்களுடைய உள்ளத்திலே ஆணித்தனமாக பதிய வேண்டிய ஒரு யதார்த்தம். இதை தவிர வேற ஏதாவது என்னுடைய தந்தை தான் எனக்கு உதவி செய்கின்றார் அல்லது என்னுடைய உறவினர்கள் தான் எனக்கு உதவி செய்கின்றார், எனக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும், நான் ஒரு எஜுகேட்டடாக இருக்க வேண்டும், நான் ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்க வேண்டும், எனக்கு நல்ல வளங்கள் இருக்க வேண்டும், நான் அப்பொழுதுதான் நிம்மதியாக இருப்பேன் என்று ஒருத்தன் நம்பினால் அவனை போன்ற ஒரு மோசமானவன் அல்லாஹ்வுக்கு முன்னால அவன் ஒரு மிக கெட்டவனாகவும் மிக ஒரு மோசமான ஒரு நிலைக்கும் தள்ளப்பட்ட ஒருவனாகத்தான் கணிக்கப்படுகின்றான். கண்ணியமானவர்களே, அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தெளிவான முறையில சொல்லி தருகின்றார்கள், 24 மனிதியால வாழ்க்கையிலையும் இன்னொரு மனிதனுடைய சிந்தனை இன்னொரு பொருளினுடைய சிந்தனை எங்களுடைய உள்ளங்களிலே வரக்கூடாது. காலையிலே எழும்புகின்றோம், எழும்பக்கூடிய நேரத்திலே அல்ஹம்துலில்லாஹ் அங்கு அல்லாஹ் என்று சொல்லி எழும்புகின்றோம், நம்முடைய வெளிவாசல் சேவைக்கு போகக்கூடிய நேரத்திலே அங்கேயும் அல்லாஹ் என்று சொல்கின்றோம், அங்கிருந்து வெளியில் வருகின்றோம் அங்கேயும் அல்லாஹ் என்று சொல்கின்றோம், சாப்பிடுறதுக்கு போய் உட்கார்ந்து இருக்கிறோம் அங்கேயும் அல்லாஹ், சாப்பிட்டு கொண்டிருக்கின்றோம் அங்கேயும் அல்லாஹ், சாப்பிட்டு முடிந்தபின் அங்கேயும் அல்லாஹ், வீட்டை விட்டு வெளியிலே இறங்குகின்றோம் அங்கேயும் அல்லாஹ், பஜாருக்கு போகின்றோம் அங்கேயும் அல்லாஹ், தும்மல் போகின்றது அல்ஹம்துலில்லாஹ். கேட்கக்கூடியவன் இதுக்கு பதிலாக இவர் நல்லொரு விஷயத்தை பார்க்கிறார், மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர். ஒரு துன்பம் ஏற்படுகின்றது, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், ஒத்தர் போகிறார், ஃபீ அமானில்லாஹ். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ் என்ற அந்த வார்த்தை தான் நம்முடைய வாய்களிலே இருந்து எப்பொழுதுமே வந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கட்டு தந்திருக்கிறார்கள். பஜாரில் இருந்து வீட்டுக்கு வாருங்கள், அங்கேயும் அல்லாஹ், வீட்டுக்குள்ள நுழைகின்றீர்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று வீட்டுக்குள் நுழைகின்றோம். அதற்கு பின்னால் வீட்டுக்குள்ளால் புழங்கக்கூடிய நேரத்திலே பல இடங்களில அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லி படுக்க போகின்றோம். அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வ அஹ்யா, படுக்கக்கூடிய நேரத்திலும் கூட அங்கேயும் அல்லாஹ் என்று சொல்லி படுக்கின்றோம். கண்ணியமானவர்களே, இதுதான் யதார்த்தம். நம்முடைய 24 மணித்தியால வாழ்க்கையிலையும் அல்லாஹுடைய அந்த பிரஸ்தாபம் தான். ஆனால் இன்று மிகவும் கவலைக்குரிய ஒரு விடயமாக மாறியிருக்கிறது எங்களுடைய முஸ்லீம் சமுதாயத்துக்கு. நாம் என்ன சொல்ல வேண்டும் என்று தெரியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு நாங்க இன்றைக்கு ஆங்கில வார்த்தைகளை மொழிகிறத ரொம்ப ஸ்மார்ட்டா நினைக்கிறோம், ரொம்ப கட்டா நினைக்கிறோம், அதை ரொம்ப ஸ்டைலா நாங்க யூஸ் பண்றோம். ஒரு நல்ல ஒரு விஷயத்த பார்த்தோமா என்ன சொல்றோம், வா வா அப்படின்றோம், சூப்பர் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ வார்த்தைகளை பாவிக்கிறோம். பள்ளிக்குள்ள வந்து கால் சருவினா ஷிட் என்றாரு. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்ல வேண்டிய இந்த ஈமான் உள்ள ஒரு மனிதன் ஷிட் என்றான், ஐயோ என்றான், என்னவோ என்றான், ஏ இப்படி பெரிய ஒரு நஷ்டமே அப்படின்னு சொல்லி அந்நியன போல முஸ்லீம் அல்லாதவன போல மேற்கத்திய அந்த நாஸ்திகர்களை போன்று வார்த்தைகளை உபயோகிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு எங்களுடைய முஸ்லீம்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஏதாவது ஒன்று கிடைச்சா அதுக்கு ஜஸாகல்லாஹு கைரா ஹதீஸ்ல வந்திருக்குது, நீங்க அவருக்கு நன்றி செலுத்துங்க. எப்படி ஜஸாகல்லாஹு கைரா, அல்லாஹ்வும் உங்களுக்கு கூலியை தருவானாக. இவர் சொல்றாரு தேங்க்யூ வெரி மச், இவருக்கு என்னண்டே தெரியாது, தேங்க்யூ வெரி மச், உங்களுக்கு நன்றி. இவரு படிக்கிறார் மேற்கத்தியவாதியினுடைய அந்த கல்ச்சரை, ஆபீஸ்ல இவருக்கு வெக்கம், நான் ஜஸாகல்லாஹு கைரான்னு சொன்னா ஒரு முஸ்லீம் ஒரு இன்னொரு முஸ்லீமோட அவரு கொடுக்கல் வாங்கல் செய்யறாரு. அந்த இடத்துல ஒரு ஒரு ஆபீஸ்ல இந்த இடத்துல எல்லாம் ஜஸாகல்லாஹ்னு சொன்னா எல்லாரும் சுத்தி பார்ப்பாங்க, வெக்கம், தேங்க்யூ வெரி மச் அப்படின்றாரு. கண்ணியமானவர்களே, உள்ளத்தில் இருந்து இஸ்லாத்துடைய கண்ணியம் அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை அல்லாஹ்வுடைய சிந்தனைய கலட்டி இழுத்து இன்னைக்கு மனிதன் வெறுமனே அவனுடைய திறமையையும் அவனுடைய அந்த முழு செயற்பாட்டையும் தான் தான் என்ற ஒரு நிலைப்பாட்டை தான் உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய நிலைமையை பார்க்கின்றோம். எந்த அளவுக்கு என்றால் சலாம் கூட இன்றைக்கு எங்களுக்கு சரியான முறையில சொல்றதுக்கு இயலாத தெரியாத ஒரு நிலைக்குத்தான் தள்ளப்பட்டிருக்கின்றோம். மன்னிச்சுக்கோங்க, நான் குற்றம் சுமத்தி பேசுறதல்ல, அமானிதம்னால நான் சொல்கின்றேன். ஏதாவது ஒரு வார்த்தை, வெறுமனே ஒரு ஆங்கில வார்த்தை, ஒரு தப்பா பேசிட்டார் என்று சொன்னா, ஏதாவது அவர் தவறி ஒரு வார்த்தையை பேசிட்டார் என்று சொன்னா, பிளீஸ் கேன் யூ ரீசைட் தட் சென்டென்ஸ், ஐ காண்ட் அண்டர்ஸ்டாண்ட். ரொம்ப ஸ்மார்ட்டா ரொம்ப ஸ்டைலா சொல்றாரு, ஆனா சலாத்தை இன்றைக்கு அழகா சொல்ல தெரியாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்களே, முழுக்க சலாத்த சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் நிறுத்தவானம், அஸ்ஸலாமு அலைக்கும் பத்து நன்மை, வரஹ்மத்துல்லா இருபது நன்மை, வபரகாத்துஹு முப்பது நன்மை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனக்கு ஸலாம் அலைக்கும் ஸலாம் அலைக்கும் சிலவங்க என்ன சொல்றேன்னே தெரியாது. நீங்க என்னமோ சொன்னீங்க, இல்ல நான் சலாம் சொன்னேன். அதுக்கு குறவு தான் சொல்றாரு, சலாம் சொன்னு வாயால சொல்றாரு. சலாம் கூட இன்னைக்கு எங்களுக்கு மொழிகிறதுக்கு தெரியாது, ஆனா எங்களுக்கு நல்ல முறையில பெர்ஃபெக்டா குவாலிட்டியா ரொம்ப ஸ்மார்ட்டா. நாங்க இங்கிலீஷ படிக்கணும், கொரியன் லாங்குவேஜ் படிக்கணும், ஜப்பானீஸ் படிக்கணும், ரஷ்யன் படிக்கணும். நாங்கள் 18,000 20,000 30,000 கொடுத்து படிச்சுட்டு வாரோம். எங்கட தீன்ல இஸ்லாத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த துஆக்களை கூட இன்னைக்கு எங்களுக்கு சொல்றதுக்கு தெரியாது. கண்ணியமானவர்களே, அன்பானவர்களே, மன்னிச்சுக்கோங்க, நான் ஒரு பெரிய ஒரு விடயத்தை உங்களுக்கு உணர்த்துறதுக்காக வேண்டி சொல்லி காட்டுகின்றேன். இன்னைக்கு எங்களுக்கு இருந்து எல்லாத்தையும் பறிச்செடுத்துட்டாங்க. இன்னைக்கு எங்களை எப்படி தெரியுமா வச்சிருக்கிற, வெஸ்டர்ன்ல அவன் இருந்து கொண்டு ஒரு யஹூதி ஒரு நசாரா முஸ்லீம எப்படி ஆட்டணுமோ அப்படி ஆற்ற ஒரு நிலைமைக்கு எங்களை எல்லாரும் தள்ளி வச்சிருக்கிறான். அவன் கையில தான் ரிமோட் இருக்குது, அவன் அங்கிருந்து விரும்புறான். இங்க ஒருத்தன் ஆபீஸுக்கு போறானா, அவன் ஷேவ் பண்ணணும், அவன் டவுசரை அவன் கரண்டே காலு கீழால உடுக்கணும், அவன் ஷர்ட் அவன் இன் பண்ணணும். அவன் ரோட்ல போகத்திலே முஸ்லீம் ஆர் நான் முஸ்லீம் பார்த்தா முஸ்லீமா ஒரு அந்நியனான்னு கூட தெரியாத ஒரு நிலைமைக்கு எங்களை மாத்தி வச்சிருக்கிறான். ஆனா இங்க யாரும் வந்து எதுவுமே செய்யறதில்ல. அவன் ரிமோட் அங்க இருக்குது, அங்கிருந்து சுவிட்ச அமுக்கிறான். எங்கட நாட்டுல மட்டுமல்ல, முழு உலகத்தில முஸ்லீம்கள் என்ன நிலைமை இருக்கணும், அவங்களிடத்துல எப்படி இருக்கணும் அவன் பிளான் பண்றான். நாங்க முஸ்லீம்கள், எங்கள்ட்ட இன்றைக்கு அல்லாஹ்ட பயம் இல்ல, நபியின சுன்னத் இல்ல, தக்வா இல்ல, தவக்குல் இல்ல. நாங்க அவன் ரிமோட்டுக்கு இன்றைக்கு வேலை செஞ்சு கொண்டிருக்கிறோம். எல்லா நிறுவனங்களையும் பாருங்க, தனியாக முஸ்லீம்களுக்கு என்று சொல்லி என்ன டிபார்ட்மெண்ட்டும் கிடையாது. எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இன்றைக்கு ஃபெயிலியர். நாங்க எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கொண்டாலும் சரி, அதுல நாங்க இன்றைக்கு ஃபெயில் ஆயிருக்கிறோம். பொலிட்டிக்கல் டிபார்ட்மெண்டா, எக்கனாமிக் டிபார்ட்மெண்டா, எஜுகேஷன் டிபார்ட்மெண்டா, மெடிக்கல் டிபார்ட்மெண்டா, லோ டிபார்ட்மெண்டா. எங்களுக்கு அன்றாடம் அத்தியாவசியமான தேவையான மிக முக்கியமான பின்னி பிணங்கி இருக்கக்கூடியவைகள் நாங்க ஃபெயில், மீடியால நாங்க ஃபெயில், எல்லாத்திலுமே ஃபெயில் ஆகிட்டோம். கண்ணியமானவர்களே, அன்பானவர்களே, இப்ப அவன் எங்களை தட்ட நினைக்கிறான், நாங்க விழுகிறோம். முஸ்லீம் நாடுகளுக்கு ஏற்பட்ட நிலைமையை பாருங்கள், முஸ்லீம்களுக்கு ஏற்பட்ட நிலைமையை பாருங்கள். ஹிஜ்ரி 600க்கு முன்னால பூத்து குலுங்கின முஸ்லீம்கள், ஹிஜ்ரி 600க்கு முன்னால எல்லா துறைகளிலும் உயர்ந்த ஸ்தானத்தை அடைந்தவர்கள் முஸ்லீம்கள். சயின்ஸ் வேணுமா, மேக்ஸ் வேணுமா, ஜியோகிராபி வேணுமா, ஜூலஜி வேணுமா, பயாலஜி வேணுமா, கெமிஸ்ட்ரி வேணுமா, அஸ்ட்ரானமி வேணுமா, என்ன என்ன துறையை நீங்க கேட்டாலும் முஸ்லீம்கள் அதுல முன்னுக்கு இருந்தாங்க. எங்கட வரலாறு சொல்ற பாடம் இதுதான். ஆனால் இன்று முஸ்லீம்கள் என்று சொன்னா, the Muslim is terrorist, Islam is teaching terrorism, நவுது பில்லாஹி மின்னா, peace and prosperity, சாமியா சமாதான அப்படின்னு சொல்லி காட்டக்கூடிய மார்க்கம் தான் இஸ்லாம். எங்களை பத்தி இன்றைக்கு தப்பான கருத்து பேசுறதுக்கு முன் வந்திருக்கிறான், எங்களை பத்தி மோசமான ஒரு ஒரு விடயத்தை சொல்றதுக்கு முன் வந்திருக்கிறான். நேற்று முதனாத்து கூட மிக தெளிவான முறையில பேசுறான். என்ன தெரியுமா, மே முஸ்லிம் தட்டிய பெற்றவர்கள குரானியவா குரானியை முனவத அனுங்கே தேவல் ஹொரக்கன் தரப்பல்ல அனுங்கே தேவல் கனில்ல அனுண்ட ஹிரியர தரப்பல்ல அப்படின்னு சொல்லி தெளிவா மீடியால பேசுறான். அந்த அளவு தூரத்துக்கு இன்றைக்கு அந்நியன் சக்தி வெற்றவனாக இருக்கிறான். முஸ்லீம்கள் நாங்கள் இன்று ஒன்றுமே செய்ய இயலாத நிலைமையில பார்த்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியமானவர்களே, அன்பானவர்களே, அதுக்காக வேண்டி எழும்பி எல்லாரும் பேசி யுத்தம் செய்யுங்க என்று சொல்லல. நாங்கள் இன்றைக்கு நாங்களே இன்றைக்கு பலஹீனமாக இருக்கிறோம். எங்களிடத்துல இன்றைக்கு இஸ்லாமிய வாழ்க்கை இல்ல. அல்லாஹ்வுடைய பயம் எடுபட்டு போயிருச்சு எல்லா இடங்களிலுமே. மற்றவர்களை மதித்து நடக்கிற அந்த நிலைமை எங்களுக்கு இருந்து கலக்கப்பட்டிருக்குது. இன்னொரு மனிதனுடைய மான பங்கம் படுத்துறது எங்களுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்குது. ஏந்த சொத்தை பாதுகாக்கிறதுக்கு, என்னுடைய ஆட்சியை பாதுகாக்கிறதுக்கு, என்னுடைய அந்தஸ்தை, என்னுடைய கௌரவத்தை, என்னுடைய போஸ்டை பாதுகாக்கிறதுக்கு எல்லாத்தையும் செய்யறதுக்கு முன் வந்திருக்கிறோம். ஆனா இன்னொரு மனிதனை மதிச்சு நடக்கணுமே, இன்னொரு மனிதனோட கண்ணியமா நடக்கணுமே, இன்னொரு மனிதன் அவன் என்னுடைய சகோதரனே, அவன் யாராக இருக்கட்டும், என்னுடைய குடும்பம் அல்ல, அவன் என்னுடைய தெருவில் வசிக்கக்கூடியவனாக இருக்கட்டும், அவன் என்னுடைய ஒரு சகோதரன், அவனுக்கு எந்த கஷ்டமும் இல்லாம, அவனுக்கு துன்பம் இல்லாம நான் நடக்கணுமே அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நாங்க ஹியூமனிடேரியனாக, மனித நேயம் உள்ள ஒரு மனிதனாக நாங்க ஒவ்வொருத்தரும் இருக்கிறோமா? உள்ளத்துல கையை வச்சு கேளுங்க. கண்டியமானவர்களே, அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள் ஒரு நீளமான ஹதீஸ்ல, புகாரில வரக்கூடிய ரிவாயத் சொன்னார்கள். தைஸ அப்துத்தீனார் வஅப்துத்திர்ஹம் வஅப்துல் கமீசா இன்னு அதிய ரதிய வ இல்லம் யுத தஸஹித தைஸ வந்தகஸ வ இதா ஷிக ஃபலன் துக்கிஷ. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தங்கத்துக்கு அடிமைப்பட்டவன், வெள்ளிக்கு அடிமைப்பட்டவன், ஆடைகளுக்கு அடிமைப்பட்டவன், சொத்து செல்வங்களுக்கு அடிமைப்பட்டவன் நாசம் அடைந்து விட்டான், அவனுக்கு எந்த ஈடேற்றமும் கிடையாது. ஏதாவது கொடுக்கப்பட்டா அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். பள்ளியில ட்ரஸ்டியாக ஆக்கிருக்கிறாங்க, ஊர்ல தலைவராக ஆக்கிருக்கிறாங்க, ஜனாதிபதியாக ஆக்கிருக்கிறாங்க, என்ன ஸ்கூல் போர்ட்ல எடுத்திருக்கிறாங்க, ஸ்போர்ட்ஸ் கிளப்ல வச்சிருக்கிறாங்க, நான் எனக்கு ஒரு அந்தஸ்து கிடைச்சிருக்குது, ரொம்ப சந்தோஷப்படுவான். இவரை தலைவராக்கல்லையா, இவருக்கு போஸ்ட் கொடுக்கலையா, இவரை மதிச்சு நடக்கலையா, என்ன எனக்கு அந்தஸ்து தரல, ஏன் என்ன கண்ணியப்படுத்தல, நானும் ஒன்றுதானே, எனட்டம் இருக்குதானே அப்படின்னு சொல்லி அவன் பெருமைப்படுவான், மமலப்படுவான், கோபப்படுவான். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தைஸ வன் தக்கஸ, அவனுக்கு நாசம், அவனுக்கு அழிவுதான். கண்ணியமானவர்களே, அன்பானவர்களே, நாங்க ஒவ்வொருத்தரும் மற்றவர்களை மதிச்சு, மற்றவர்களை கண்ணியப்படுத்தி நடக்கக்கூடிய உயர்ந்த பண்புள்ள முஸ்லீம்களாக நடக்க வேண்டிய மிகவும் அவசரமான, அத்தியாவசியமான ஒரு தேவையாக இருக்கிறது. நான் என்ற நிலைமையை விட்டுவிட்டு பிறருடைய நிலைமையை கவனித்து நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதை வீட்டிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். வீட்டிலே பெற்றோர்கள் அவர்களுடன் நல்ல முறையில் நடக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், வேற எந்த மார்க்கத்திலும், வேற எந்த மதத்திலையும் சொல்லி காட்டப்படாத மனித நேயத்தை பற்றி இஸ்லாம் மாத்திரம்தான் சொல்கின்றது. மற்றவர்களை மதித்து நடவுங்கள். ஆரம்பமாக பெற்றோரை மதித்து நடவுங்கள். பெற்றோருக்கு மாறு செய்யாதீர்கள். பெற்றோர்கள் அந்நியராக இருக்கிறார்கள், பெற்றோர்கள் கண் பார்வை இழந்தவராக இருக்கிறார்கள், காது கேட்காதவர்களாக இருக்கிறார்கள், பெட்ல படுத்துக் கொண்டிருக்கிறார்கள், புத்தி பேரழித்த நிலைமையில் இருக்கிறார்கள். அப்படி இருந்தாலும் பெற்ற தாய் தகப்பனுடைய விடயத்தில ரொம்ப கண்ணியமா நடந்து கொள்ளுங்கள். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், எஹ்சான், எஹ்சான் என்ற வார்த்தையை பாவிக்கின்றான். கண்ணியமானவர்களே, எஹ்சான் என்ற வார்த்தைக்கு பெரிய ஒரு, அதாவது எக்ஸ்பிளனேஷன் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அது மிக நீளமான ஒரு விடயம். என்சைக்ளோபீடியாக்கள் எடுத்து பாருங்க, இன்னைக்கு எஹ்சானுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குது. வெறுமனே உதவி அல்ல, உங்க வாப்பக்கும் உம்மக்கும் நீங்க சல்லி கொடுங்க, உங்க உம்மா வாப்பாவை நீங்க கவனியுங்க, அல்லாஹ் அப்படி சொல்லல. எஹ்சான் என்ற வார்த்தையை பாவித்திருக்கிறான் எல்லா நிலைமையிலும். எப்படி எப்படி பெற்றோரை கவனிக்கலுமோ கவனியுங்க. வலா தக்குல்லஹுமா உஃப், உங்க உம்மா வாப்பா பார்த்து என்ன உங்களுக்கு என்ன தெரியும், நான் சொன்னேன் தானே, இப்படி கூட சொல்லிடவானன் அரபியில உஃப் என்று பாவிக்கிற, ஏதாவது சொன்னா என்ன அப்படின்னு சொல்லி நாம எங்கட பாசையில பாவிக்கிறோமே, அது மாதிரி கூட நீங்க சொல்லிடவானும் பெற்ற தாய்க்கும் தகப்பனுக்கும். கண்ணியமானவர்களே, இஸ்லாம் பெற்ற தாயின் தகப்பனே அந்தளவு தூரத்துக்கு உயர்த்தி வைத்திருக்கிறது. மனித நேயத்தில ஆக உயர்ந்த ஸ்தானத்திலே அவர்கள் இருக்கின்றார்கள். இன்றைக்கு பெற்ற தாயும் தகப்பனும் இருக்கிறார்கள், ஆனா அவங்களை கவனிக்கிறதுக்கு டைம் இல்ல. இவருக்கு முழு உலகமும் போறதுக்கு டைம் இருக்குது, ஃபேமிலியோட டைம் கொடுக்கிறதுக்கு, டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு டைம் இருக்குது, ஆனா பெற்ற தாய் தகப்பன பாக்குறதுக்கு டைம் இல்ல. இருக்கிறாரு பெரிய போஸ்ட்ல, அவரை விட்டா ஆள் இல்ல. தாய பார்த்தா ரோட்ல இருந்து கையேந்தி கொண்டிருக்கிறாரு. கண்ணியமானவர்களே, ஒரு நாளும் அல்லாஹ் நிம்மதியை கொடுக்க மாட்டான். இன்றைக்கு எங்களுக்கு இருக்க ஒரு பிரச்சனை, உலகளாவிய ரீதியில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? அமெரிக்கா சூழ்ச்சி செய்கின்றான், பிரிட்டிஷ் சூழ்ச்சி செய்கின்றான், அங்கல கனடா சூழ்ச்சி செய்கிறது, நார்வே என்று சொல்லி எல்லா நாட்டையும் நாங்க ஏசி, எங்கட நாட்டையும் ஏசி, எல்லாத்துக்கும் ஏசி நாங்க முடிச்சிட்டோம். என்ன எங்களுக்கு பாருங்க வறுமை, எங்களுக்கு பாருங்க பஞ்சம், எங்களுக்கு பாருங்க கஷ்டம், இவங்க செய்யற அநியாயம் தான் அப்படின்னு சொல்லி யாரையோ சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, ஹதீஸ்ல வந்திருக்குது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், எப்ப பெற்ற தாயும் தகப்பனும் மதிக்கப்படாமல், பெற்ற தாயும் தகப்பனும் கண்ணியம் கொடுக்கப்படாமல் நடத்தாட்டப்படுவார்களோ, அநியாயம் செய்யப்படுவார்களோ, பெற்ற தாய்க்கும் தகப்பனுக்கும் அநியாயம் செய்யப்படுமோ, அந்த நேரத்திலே நீங்கள் வறுமையை எதிர்பாருங்கள், பஞ்சத்தை எதிர்பாருங்கள், நிம்மதி இல்லாத நிலைமையை எதிர்பாருங்கள், கஷ்ட துன்பத்தை எதிர்பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், நாங்க சொல்றது அரசாங்கம் குற்றம் செய்து, என்னோட மக்கள் குற்றம் செய்கிறார்கள், ஆனா எனக்கு தெரியாது, நான் ஏண்ட உம்மட வாப்பட மனசு நோவிச்சு கொண்டிருக்கிறேன், அதுதான் ஏண்ட பிசினஸ் உடைய லாஸ்டுக்கு காரணம், நான் ஏண்ட உம்மட வாப்பட மனசை நோவிக்கிறேன், அதுதான் ஏண்ட உள்ளத்தில் இருந்து நிம்மதி பறிக்கப்பட்டிருக்குது, நான் உம்மட வாப்பட சொல்படி நடக்கிறேன் இல்ல, ஏண்ட எல்லாமே ஃபெயில் ஆகிறதுக்கு காரணம் அதுதான். இன்னைக்கு நாங்க விளங்காம இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், ரிதர் ரப்பி ஃபீ ரிதல் வாலிதி வஸுஹ்தர் ரப்பி ஃபீ ஸுஹ்தில் வாலிதி. உங்களுக்கு அல்லாஹ் அவருடைய திருப்தி வேணுமா? உங்களை வாப்பாவ நீங்க திருப்தி படுத்துங்க, வாப்பாவ திருப்தி படுத்துங்க, தீனுடைய விஷயங்கள்ல, ஹராமான விஷயங்கள்ல அல்ல, அல்லாஹ் திருப்தி கொள்வான். வாப்ப கோவப்பட்டா அல்லாஹ் கோவப்படுவான். பெற்ற தாயும் தகப்பனும் அவ்வளவு முக்கியம் வாய்ந்தவர்கள். கண்ணியமானவர்களே, அன்பானவர்களே, பெற்ற தாய் தகப்பனிடத்துல மன்னிப்ப கேட்டு அவங்களோட நல்ல தொடர்புகளை உருவாக்கி அவங்களோட துவாவுக்கு ஆளாக வேண்டும். யாருமே பெற்ற தாயும் தகப்பனும் கைய உயர்த்தி ஏண்ட மகனுக்கு ரஹமச்சையா அல்லாண்டு சொல்ல தேவல்ல. ஒரு தாய் ஒரு தகப்பன் புள்ளைய பாத்தியா அல்லாஹ் ஏண்ட மகன் என்ற வார்த்தை மட்டும் போதும் அல்லாஹ்வுடைய கபூலியத்தை பெறுறதுக்கு. இங்க உள்ளத்திலிருந்து பேசப்படும் அப்படிப்பட்ட பவர்ஃபுல் துஆவை தான் அல்லாஹ் பெற்ற தாய்க்கும் தாப்பனுக்கும் கொடுத்திருக்கிறான். ஆனா எங்களுக்கு, நாங்க பாவம், எங்களுக்கு தெரியாது, நாங்க ஊர்லயும் நாட்டிலையும் அந்நிய நாடுகள்லயும் பேசி தேடிக்கொண்டிருக்கிறோம், வீட்டில் இருக்கிற பெற்ற தாயும் தாப்பனையும் மதிக்காம, எங்கட உம்மட காலடியில தான் சொர்க்கம் இருக்குது, அது தெரியாம நாங்க பசார்ல தேடிக்கொண்டிருக்கிறோம், அது தெரியாம எங்கெங்கேயோ கஷ்டப்பட்டு வேர்வே சிந்தி தேடிக்கொண்டிருக்கிறோம், இங்க உம்ம கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிறா. கண்ணியமானவர்களே, தாயுடைய கால போய் பிடிச்சி அமுக்கி எனக்காக வேண்டி துவா செய்யுங்க உம்மாண்டு ஒரு வார்த்தை சொல்லுங்க, சந்தோஷமா உள்ளத்தால அந்த தாய் துவா செய்யுமே, அது போதும் எங்கட ஈடேற்றத்துக்கு, பாவ மன்னிப்புக்கு. அல்லாஹ் அவ்வளவு பெரிய பவரை தான் பெற்ற தாய் தகப்பனுக்கு வச்சிருக்கிறான். ஆனா நாங்க இன்றைக்கு எப்படி நடந்து கொண்டிருக்கிறோம்? கண்ணியமானவர்களே, அதுக்கு அடுத்தது அல்லாஹ் சொல்றான், உங்களோட சொந்தக்காரங்களோட நல்ல முறையில நடவுங்க, உம்மட வாப்பட ஃபேமிலி அதோட குடும்பத்தாரல் இவங்களோட நல்ல முறையில நீங்க நடவுங்க, இவங்களோட நீங்க பகச்சிக்கொள்ள வானம். இன்றைக்கு நாங்க போஸ்ட் கொடுக்கிறோம் பேப்பர்ல, மெஷின் கொடுக்கிறாரு, புக்ஸ் கொடுக்கிறாரு, பெரிய பெரிய டெவலப்மெண்ட்டுக்கு பெரிய பெரிய ஃபண்ட கொடுக்கிறாரு, ஆனா இங்க பார்த்தா குடும்பத்துல எத்தனையோ பேர் கஷ்டத்தோட இருக்கிறாங்க, சாப்பிடுறதுக்கு வழி இல்ல, சிரமத்தோட இருக்கிறாங்க, இவரை பார்த்தா இங்க போஸ்ட் கொடுக்கிறாரு, ஏன் பேருக்காக வேண்டி, புகழுக்காக வேண்டி. குடும்பத்தை பார்த்தா எத்தனை பேர்த குடும்பம் சாப்பாடு இல்லாம கஷ்டத்தோட வாடிக்கொண்டிருக்குது. குடும்பத்தை கவனிக்கிறதுக்கு இவங்களுக்கு டைம் இல்ல. இவங்களுக்கு பொது சேவை செய்கின்றார்கள் கண்ணியமானவர்களே. ஆக சிறந்த சதக்கா ஹதீஸ்ல வந்திருக்குது, உங்களோட குடும்பத்திலிருந்து நீங்க ஆரம்பிங்க. அல்லாஹு தஆலா அதுக்கு அடுத்ததாக சொல்லி காட்டுகின்றான், யதீம்கள் மிஸ்கீன்கள் அவங்களோட நல்ல முறையில் நடந்துக்கோங்க. மிஸ்கீன்கள் ஒன்றும் இல்லாதவங்க இன்னைக்கு எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. சுருக்கமா சொன்னா கண்ணியமானவர்களே, சிலர் கேட்கிறாங்க போன் பண்ணி, அதுல ரொம்ப கஷ்டமான ஒரு குடும்பம். அவங்க கேக்குறாங்க 22 வயசு மகள், அவட கிட்னிய வித்தா 4 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்களாம். அந்த கிட்னிய வித்துட்டு அவங்களோட கடன் பிரச்சனை எல்லாம் சோல்வ் பண்றதுக்கு அனுமதி இருக்குதா இஸ்லாத்துல? இந்த அளவு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க இன்றைக்கு எங்கட முஸ்லீம்கள். ஆனா நாங்க இன்றைக்கு வயிறு நிரம்ப ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், எங்களுக்கு மத்தவங்களை பத்தி ஒன்றும் தெரியாது. இந்த சீசன்ல பாருங்க, எல்லாரும் முழுக்க சுத்த போறோம். அங்க இங்க எத்தனை எத்தனை ரூபாய்களை நாங்க செலவழிச்சு எவ்வளவு தூரத்துக்கு நாங்க அதை வீண் விரயம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். போக வானம்ன்றதல்ல, ஆனா அதை விட ஆக தேவையான எத்தனை பேர் டாய்லெட் இல்லாம இருக்கிறாங்க, எத்தனை பேர் பொது டாய்லெட்டுக்கு போறாங்க, எத்தனை பெண்கள் இன்றைக்கு அவங்கட மானத்தை பாதுகாத்துக் கொள்றதுக்கு இயலாம பர்தாவுடைய வாழ்க்கையில இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு தன்னை பாதுகாத்து கொண்டு இருக்கிறதுக்கு இயலாத நிலைமை. வீட்டுல சொந்த டாய்லெட் கிடையாது, பொது டாய்லெட்டுக்கு போக வேண்டிய நிலைமை. இப்படி எத்தனை எத்தனை பேர் எங்கட சமுதாயத்துல இன்றைக்கு இருக்கிறாங்க. எங்கட நாட்டை பொறுத்தவரையில முஸ்லீம்கள் நாங்க 80% இன்றைக்கு வியாபாரத்துல டவுன் ஆக இருக்கிறோம். காரணம் என்ன? கண்ணியமானவர்களே, நாங்க மத்தவங்களுக்கு அள்ளி கொடுக்கறத மறந்துட்டோம். எங்களுக்கே நாங்க செலவழிச்சு அதை இஸ்ராப் செஞ்சு இன்னைக்கு அல்லாஹ்வுடைய தாபத்தை நாங்க பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். கண்ணியமானவர்களே, மிஸ்கீன்களை பார்க்க சொல்லி அல்லாஹ் சொல்றான், அவங்களோட விஷயங்களை நிறைவேற்றி கொடுக்க சொல்லி சொல்றான். எங்கள்ட்ட இருக்குது, நாங்க இருக்கணும். எப்படி எங்கட சேலரி 50,000 ரூபாய்க்கு மேல இருக்கணும், அப்பதான் ஒரு 5,000 எங்களுக்கு கொடுக்கலும். அப்படி யாரும் நினைக்க வானம், எல்லாரும் பேச்சு ஹாஜியத்தை கை நீட்டோனும், அவங்க தான் கொடுக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படி இஸ்லாம் சொல்லல. எங்களுக்கு எவ்வளவு ஏலும், ஒரு மாசத்துக்கு நாங்க 1,000 ரூபாய் சம்பாதிக்கிறோம், 2 ரூபாய் கொடுங்க, 10 ரூபாய் கொடுங்க, 5 ரூபாய் கொடுங்க, எங்கள்கிட்ட இருக்கிறதுல இருந்து தான் நாங்க கொடுக்கணும். இதத்தான் இஸ்லாம் சொல்லுது. ஒரு கஷ்டமானவன் அவனுக்கு நீங்க கொடுங்க. சஹாபாக்கள் நிலைமை இப்படித்தான் இருந்துச்சு. நான் என் வயித்துல கல்லை கட்டி கொள்றேன், எனக்கு அது இருந்து பழக்கம், நீங்க சாப்பிட்டு கொங்க. இதுதான் சஹாபாக்கள்ட பழக்கமாக இருந்துச்சு. நாங்க சாப்பிட்டு வீசுறது அல்ல. கண்ணியமானவர்களே, மிஸ்கீன் விஷயத்துல அல்லாஹ் இந்த தூரத்துக்கு வலியுறுத்தி சொல்றான். அதே போலதான் அதுக்கு பின்னால எங்கட பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடியவங்க உறவினர்களாக இருந்தா அவங்களோட நல்ல முறையில் நடந்து கொள்ளணும். அதுக்கு அடுத்தது மிக முக்கியமான ஒரு விடயத்தை அல்லாஹ் சொல்றான், எங்கட பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு அந்நியனாக இருக்கிறான், முஸ்லீம் அல்ல. அல்லாமா குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள், ஒரு மஜூசியாக அல்லது ஒரு யகூதியாக அல்லது ஒரு நஸ்ரானியாக, எங்கட நாட்டை பொறுத்த வரையில ஒரு பௌத்தனாக அல்லது ஒரு ஹிந்துவாக, மதம் அதாவது இஸ்லாம் மதம் அற்ற வேறொரு மதம் உடையவனாக இருக்கிறான், அவனோட கண்ணியமா நடந்து கொங்க. அவன் முஸ்லீம் இல்ல தானே, அவன் அந்நியன் தானே, அவனோட விரும்பின மாதிரி எங்களுக்கு நடக்கலும் அப்படி நினைக்காதீங்க. நாங்க இன்றைக்கு எங்கட பண்பை காட்டணும். முஸ்லீம்களை பத்தி நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு தப்பான ஒரு படம் தான் காட்டப்பட்டிருக்குது எல்லா இடங்கள்லயுமே. இன்னும் தெளிவாக சொல்றதாக இருந்தால், நான் ஒரு மீட்டிங்ல இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவர் இருந்தாரு, அவர் அவருடைய போனை எடுத்து என்னோட சொல்றாரு, பூஜகதுமா விளையாட்ட இதாம அத்தியாவசியோனே அப்படின்னு சொல்லிட்டு போனை தந்தார். அவரது போன் எடுத்தேன் கையில, பலண்ட மேகத்தின நம் ஒக்கம ஹாஜியார் மாத்துருங்க நம் தமாய் மேகத்தியன்னு பார்த்த எல்லாம் ஹாஜி ஹாஜின்னு இருக்குன்னு சொல்லி நாலு ஊர்களை சொன்னாரு, முஸ்லீம் ஊர்களை. நான் அதை சொல்ல விருப்பம் இல்லை. மகே போஸ்டகதி பேகிதமாய் மம எஹாட்ட எனக்கோட்ட மே கபடிக்காம மொனாவது கேல மம தன்ன மம ஆட்ட ஏஹாட்ட கேட்ட ஃபர்ஸ்ட் அவருது ஹத்தரக் பஹக் இன்ன கொட்ட கப்பட்டிக்கம மொனாவது கேல மே ஹாஜியார் மகத்துவம் தமாய் மட்ட கேலது. கண்ணியமானவர்களே, இஸ்லாம் ஒரு புனிதமான மார்க்கம். இன்னொரு மனிதனுக்கு அநியாயம் நடக்கிறத சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடினமாக எச்சரிக்கை செஞ்சாங்க. கால்ல கொட்டின தேலை எடுத்து வச்சுட்டு சொன்னாங்க, அது அதுட பண்பை காட்டுது. நான் எந்த பண்பை காட்டுறேன் என்று சொல்லி சொல்லி தந்த மார்க்கம் தான் இஸ்லாம். ஆனா இன்றைக்கு கப்பட்டி கம்மம் உணவதில் மே ஹாஜியார் மகத்தூர்கின் தமாய் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்றான். நான் என்ன பதில் சொல்லேலும் அந்த நேரத்தில் என்ன பதில் சொல்லேலும், ஹாஜியார் மகத்தூர்க்கு என்ன முஸ்லீம் கட்டியனவே வென கட்டி எடுத்தமைக்கு என்ன ஏதாவது சொல்லேலுமா? கண்ணியமானவரே, நாங்க இன்றைக்கு காட்டுற படம், எங்களை பத்தி இன்றைக்கு நாங்க சொல்ற எங்களோட வார்த்தைகள் இந்த தூரத்துக்கு இன்னும் எத்தனையோ விடயங்களை சொல்லிட்டு போறதுக்கு ஏழும். அப்படியான ஒரு நிலைமைக்கு தான் இன்றைக்கு நாங்க தள்ளப்பட்டிருக்கிறோம். அவங்கள்ட்ட போயிட்டு தீன சொல்ல ஏலா, இஸ்லாத்தை சொல்ல ஏலா, அப்படியான ஒரு நிலைமைக்கு தான் நாங்க இன்றைக்கு இருக்கிறோம். ஏண்டா எங்கட நிலைமைகளே இன்றைக்கு அப்படித்தான், ஒத்தர பார்த்து முஸ்லீமா அந்நியனான்னு சொல்றதுக்கு இயலாத ஒரு நிலைமைக்கு தான் இன்னைக்கு நாங்க இருக்கிறோம். அந்நியர்களோட ரொம்ப கண்ணியமாக நடக்க சொல்லி அல்லாஹ் சொல்றான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எவ்வளவு அன்பான எவ்வளவு பண்பான பாசமான அந்த அந்த அந்த படத்தை எங்களுக்கு பாடத்தை சொல்லி தந்திருக்கிறார்கள். யாருமே அங்க போயிட்டு கொண்டு சஹாபாக்கள் அந்த அந்நிய மக்களை கூட்டு கூட்டி அந்த குறைஷி காதுகளை கூப்பிட்டு எல்லாரையும் உட்கார வச்சு, This is Bible, see this is Old Testament and New Testament, this is Ved, this is Sanskrit, அப்படின்னு சொல்லி see concept of God in Islam and Buddhism, the concept of God in Islam and Christianity, the Prophet sallallahu alaihi wasallam in major religion, this is in the solli periya conference onnu nadathalla saavi abadi pudichidu vande காபிர், அவன் இஸ்லாத்துல இருக்கல்ல, பள்ளியில தூண்ல கட்டுறாங்க, மூணு நாளைக்கு பின்னால அவித்துடுறாங்க போனி. இப்ப அவன் சொல்றான், எனக்கு உலகத்தில் வெறுப்பான ஒரு மார்க்கம் இருக்கும் என்றிருந்தா அது இஸ்லாம் மார்க்கம் தான், ஆனா இன்றைக்கு ஆக விருப்பமான ஒரு மார்க்கம் இஸ்லாம். என்ன வாழ்க்கையில ஆக வெறுப்பான ஒரு மனிதர் இருப்பார் என்றிருந்தால் அது முஹம்மத் தான், ஆனால் இன்றைக்கு என்ன வாழ்க்கையில ஆகவும் விருப்பமான ஒரு மனிதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸஹாபாக்கள் இவங்க எனக்கு ஆக விருப்பம், நான் இஸ்லாத்தை தழுவோனும். மூணு நாளைக்கு பின்னால இஸ்லாத்தை தழுவுறாரு. எங்கேயாவது ஒரு ஹதீசுடைய கிதாபுல கொண்டு வந்து காட்டுங்க, பீரியட் போட்டு லெசன் போட்டு ஒரு சஹாபி காலையில போயிட்டு பாடம் நடத்துறாரு, see your Bible, this is Old Testament, equal between Islam and Bible, Old Testament அப்படின்னு சொல்லி பாடம் நடத்தினாங்களா அல்லது ஏதாவது பெரிய பெரிய லெக்சர்ஸ் நடத்தினாங்களா? ஒன்றும் இல்ல. என்ன காரணம்? உங்களோட அஹ்லாக்க பார்த்தோம், உங்களோட பண்பை பார்த்தோம், எப்படிப்பட்ட மனிதர்களா இருக்கிறீங்க. இது போல ஒரு சிறந்த சமுதாயம் உலகத்தில் இருக்க முடியாது. நான் இஸ்லாத்தை தழுவ வேண்டும் கண்ணியமானவர்களே. இதுதான் இஸ்லாம் படி தார பீஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டி லைஃப். இஸ்லாம் இஸ் கம்ப்ளீட், இஸ்லாம் இஸ் கம்ப்ரிஹென்சிவ். ஆனா இன்றைக்கு நாங்க ஏதேதோ நினைச்சு கொண்டு ஏதேதோ வாழ்க்கைய அந்நியனுக்கு காட்டிக் கொண்டிருக்கின்றோம். எங்களோட உண்மையான யதார்த்தமான வாழ்க்கை தெரியாது. அதனால எங்களை பத்தி இன்றைக்கு முழு உலகமும் கேவலமா பேசுது, அம்ப ஏயுது. இன்னைக்கு எங்களுக்கு அதுக்கு ஆன்சர் பண்றதுக்கு ஏலாது. ஆனா பெரிய டாபிக் போட்டு ஸ்பீச் பண்ணேலும் ஸ்பீச்சால ஒண்ணு நடக்க போறது இல்ல. எங்களோட பிராக்டிக்கல் லைஃப், ஒவ்வொருத்தரும் நாங்க மாற ஆரம்பிச்சா திருந்த ஆரம்பிச்சா அந்நியன் பாப்பான் பலந்த முஸ்லீம் கட்டிய மே வகைதமா அப்பே ஜீவித்தோன்னு மேகதமை அப்பா மனுஷா பலண்ட மேகதமை மினிசா. இன்றைக்கு சொல்கின்றார்கள் சில முஸ்லீம் சகோதரர்கள் நடந்து கொள்ற முறை. ஒருவர் வந்தாரு, அவர் ஆட்டோ டிரைவர், அவர் ஒரு அந்நிய மதத்து பௌத்த மதத்து அந்த பிக்குவை கூட்டிட்டு ஆட்டோல போறாரு. போயிட்டு அந்த இடம் வந்தோடனே முழு சூரத்தோட இருக்கிறாரு. முஸ்லீம் சொல்லி பேரை சொல்லி விளங்க வேண்டிய தேவையில்லை. தாடி வச்சு ஜுப்பா போட்டு போயிட்டு இறங்கினோடனே அவர் சல்லி கொடுக்கிறாரு. இவர் சொல்றாரு, ஆம்துரோணி அப்பிட்டே கிசிம ஒய கட்டிய கண்டவ ஒய கட்டிய பூஜக வரும் பௌத்தாகமே உசஸ் கட்டிய ஒய கட்டியகன் சல்லி கண்டவ ஒய மகே நம்பரே தியாகண்ட கவத உணக்கமண்ண அண்டகண்ட மம என்னங். அவர் அந்த இடத்துல இருந்து அங்கிருந்த சிங்களாக்கள்கிட்ட அந்த அந்நிய மக்கள்கிட்ட சொல்றாங்க, பலண்ட மேக்கதமை மேத்தமை மினுசு ஒம்பல மோனவது அப்படின்னு சொல்லி ஏச ஆரம்பிக்கிறார். கண்ணியமானவர்களே, அன்பானவர்களே, நான் அப்படி செய்யணும் சொல்லல, எப்படி என்னட பண்பை காட்டேலும். ஹசனுல் பசரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க இருக்கிறாங்க வீட்டுல கீழே மேல் மாடியில் ஒரு யஹூதி வசிச்சு கொண்டிருக்கிறான். ஹசனுல் பசரி ரஹமஹுல்லா நோய்வாய் படுகின்றார்கள். அவரை பாக்குறதுக்கு மேலேந்து கீழே இறங்கி வாரான் யஹூதி. போகக்கூடிய நேரத்துல யஹூதி அந்த மனிதன் மூக்க பொத்தி கொண்டு போறான் அந்த ஹசனுல் பசரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்களிடத்துல. ஹசனுல் பசரி அவங்க கேக்குறாங்க, ஏன் மூக்க பொத்தி கொண்டு வாரீங்க? சொன்னாங்க, ஒரு துர்வாட வருது, அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறார் இந்த யகூதி, இந்த துருவாடை எங்கிருந்து வாரது? இது மலத்துடைய துருவாடையாக இருக்குது, உங்களுடைய மலம் அந்த கலைக்கக்கூடிய இடம் ரொம்ப தூரத்துல தானே இருக்குது, இது எங்கிருந்து வார அந்த மலத்துடைய வாட அப்படின்றாங்க. ஹசனுல் பசரி ஒன்றும் சொல்றாங்க இல்ல, அமைதியாக இருக்கிறாங்க. இப்ப அந்த யகூதி கேட்கிறான், ஹசன் இது மேல ஏண்ட வீட்டிலிருந்து வார துருவாடையா? ஹசனுல் பசரி தலைய ஆற்றாங்க, நாங்க அல்லாஹு அக்பர் கண்ணியமானவர்கள் என்ன முறையில் நடந்திருப்போம், எப்படி நாங்க அவங்கள ஃபேஸ் பண்ணிப்போம், எப்படி பிஹேவ் பண்ணிப்போம், அந்நியவங்களை விடுங்க, எங்கட முஸ்லீமுக்குள்ளாலே ஒரு வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற வீட்டோட நாங்க எப்படி நடந்து கொள்றோம், ரேடியோவை கூட்டி போடுறதும் அவங்கள பத்தி எங்களுக்கு கணக்கு இல்ல, எங்கட கூற தண்ணி அவன் வீட்டுல பெய்து விழுது அது கணக்கு இல்ல, எங்கட ஊத்த கான் பெய்து நிக்குது அங்க அது கணக்கு இல்ல, எங்கட வீட்டுடைய இலையெல்லாம் அங்க விழுது அது கணக்கு இல்ல, நான் நல்லா இருந்தா போதும், ஏண்டதெல்லாம் கிளீனா இயக்கணும் அப்படின்ற ஒரு மனோ நிலைமை. ஹசனுல் பசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எப்படிப்பட்ட அந்த பண்பை காட்டுகின்றார்கள், ஒரு பியோ முஸ்லிம், பியோ முஃமின், சுத்தமான ஒரு ஈமான்தாரியுடைய பண்பை காட்டுகின்றார்கள். அவரு சொல்கின்றார்கள் இது ஆமா அப்படின்னு சொல்லி தலையை ஆட்டுகின்றார்கள். அந்த யஹூதி ஆத்திரம் பொறுக்காம, ஹசன் எவ்வளவு நாளா இந்த துருவாடை வருது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சொல்றாங்க 20 வருஷமா வருது. கண்ணியமானவர்களே, இதுதான் ஒரு இஸ்லாமியனுடைய ஒரு பண்பு. ஹசனுல் பசரி அவங்கள உட்கார வச்சுக்கொண்டு கம்பரட்டிவ் ரிலிஜன் செய்யல, நீங்க வாங்க எங்கட ஒரு நிறுவனம் ஒண்டிக்குது அங்க இஸ்லாத்துக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க வந்து பாருங்க கூட்டிட்டு போகல, வெறுமனே பண்பை காட்டினார்கள். உடனே கைய பிடிச்சி இஸ்லாத்த தழுவுகின்றார்கள். ஹசன் எனக்கு நீங்க இஸ்லாத்த சொல்லித்தாங்க, நான் களிமா சொல்லின்றேன், இஸ்லாத்த தழுவுகின்றார்கள். கண்ணியமானவர்களே, அன்பானவர்களே, வெறுமனே ஒரு ஒரு பண்பு. கேட்டார்கள் யூதி, ஏன் நீங்க இவ்வளவு நாள் பொறுத்து கொண்டிருந்தீங்க, எனக்கு ஒரு வார்த்தை சொல்லிருந்து சொன்னார்கள், நான் உங்கள்ட்ட இதை சொல்லியிருந்தா உங்களோட மனசு நொந்திக்கும், உங்களோட மனசை நோகிக்க நான் விருப்பப்படல, நான் பொறுமையாக இருந்தேன். கண்ணியமானவர்களே, இந்த பண்பு தான் இன்றைக்கு எனக்கு வர வேண்டியது, ஒவ்வொரு முஸ்லீம் இடத்திலே வர வேண்டிய பண்பு, இஸ்லாம் காட்டி கொடுக்கக்கூடிய பண்பு. காந்திஜி எழுதினாரு இண்டிபெண்டன்ட் இன் மிட் நைட், அதுல தெளிவா எழுதியிருக்கிறாரு. அதே போல அவருடைய மிக முக்கியமான ஒரு புத்தகம் தான் அவர் அவரை பற்றி எழுதப்பட்ட காந்திஜி தெளிவா எழுதியிருக்கிறாரு. அந்த நூற்றாண்டிலே அல்ல, இப்ப கிட்டத்துல வஃபாத் ஆனது, செத்து போன ஒரு மனிதன் தான் காந்தி. 1928 ஜெயில இருந்து வெளியில வந்ததுமே அவன் எழுதுறாரு இண்டிபெண்டன்ட் மிட் நைட், அதுக்கு பின்னால சுதந்திரம் கிடைச்சதுக்கு பின்னால என்ன எழுதுறார், இஸ்லாம்ன்றது வாளால பரவல்ல, இஸ்லாம்ன்றது இரத்தத்தால பரவல்ல, இஸ்லாம்ன்றது வாக்குவாதத்தால பரவல்ல, இஸ்லாம் பரவினது, இஸ்லாம் இவ்வளவு பெரிய இடத்தை பிடிச்சது அவங்கட பண்பினால, அவங்கட அஹ்லாக்கினால. ஒரு அந்நியன் எழுதுகின்றான். கண்ணியமானவர்களே, இன்னைக்கு இஸ்லாமிக் வெப்சைட், லட்சக்கணக்கான வெப்சைட் இருக்குது, இஸ்லாமிய நிறுவனங்கள் இருக்குது, இன்னைக்கு எத்தனையோ விதமான ஏற்பாடுகள் இருக்குது. இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்குது, எங்களை பத்தி உள்ள மோசமான தப்பான கருத்துக்கள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டு போவது ஏண்டா? நாங்க பேச்சோட நிப்பாட்டிட்டோம், அங்க பேசுறது பெரிய பபிக் போட்டு அஹ்லாக்க பத்தி, அந்த மஜ்லிஸ்லே அஹ்லாக் கிடையாது. இன்னைக்கு பேசுறது பெரிய அதாவது பபிக் போட்டு அந்நியவனை மதிச்சு நடங்கண்டு, ஆனா அவங்கள்ட அந்த பண்பு இல்ல, வெறுமனே ஸ்பீச். அல்லாஹ் ஸ்பீச்ச பாக்குறது இல்ல, எங்கட பிராக்டிக்கல் லைஃப தான் பாக்குறது. நாங்க ஒவ்வொருத்தரும் உள்ளத்துல பொறுமையான முறையில கைய வச்சு மத்த அந்நியர்களை மதிச்சு அவங்களோட நல்ல முறையில நடக்க ஆரம்பிச்சோம், நீங்க ஒன்றும் கொடுக்க தேவல்ல, உயக்கட்டிகை குரானை கத்துண்டக்கோ, உயக்கட்டிகை நபித்துமாக ஜீவித்திய பொட்ட திண்டக்கோ, இப்ப கேட்க ஆரம்பிப்பான், நீங்க கொடுக்க தேவல்ல, அவனாக கேட்பான். ஏன் இவ்வளவு பிரியோரிட்டியான ஒரு லைஃப் இவங்க வாழ்றாங்க, அதைத்தான் நாங்க எடுத்து நடக்கணும். கண்ணியமானவர்களே, அன்பானவர்களே, அதுக்கு ஆக முக்கியமான ஒரு விடயம் தான் நாங்க எங்கட மக்களை மதிச்சு நடக்கணும். அல்லாஹ் அதுக்கு அடுத்தது சொல்றான், அஸ்ஸாஹிபு பில் ஜன், எங்கட பக்கத்தில் இருக்கிற எங்களோட இருக்கக்கூடியவரை மதிச்சு நடவுங்க, அவங்களையும் நீங்க துன்புறுத்தாதீங்க. எங்கட பக்கத்தில் இருக்கிறாங்க, பள்ளியில எங்களை பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு, அவருக்கு நீங்க இடம் கொடுங்க. உங்களோட காலை விரிச்சு ஹாய்ந்து உட்கார வாணன், அவருடைய மனோ நிலைமையை பார்த்து நடந்துக்கோங்க. அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எவ்வளவு தெளிவாக சொல்லின்றார் என்று சொன்னா, ஒரு முஸ்லிம் பஸ்ல பிரயாணம் செய்யக்கூடிய நேரத்துல பொதுவாக இன்னைக்கு பஸ்ஸல் எடுத்துக்கொண்டா 1.5 அடி 1.5 அடி சீட் போடப்பட்டிருக்கு. 1.5 அடி எங்களுக்கு, 1.5 அடி மற்றவருக்கு. அதுல பிரயாணம் செய்யக்கூடிய ஒத்தனுக்கு அனுமதி அந்த 1.5 அடி சீட்ல உட்காரதுதான். ஷபலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, ஒரு மனிதன், முஸ்லிமான ஒரு மனிதன், அவன் 1.5 அடி சீட்டை விட 2 அடி சீட்ல அவன்ட பேகையும் வச்சு காலையும் விரிச்சு உட்கார்ந்து வார மனிதனுக்கு உட்கார்றதுக்கு இயலாத முறையில அவன் அறவாசி காவாசி கஷ்டப்பட்டு உட்கார்ந்து கொண்டு இருப்பான்டா, இவன் ஈமானுடைய விஷயத்துல சந்தேகப்படணும். ஏண்டா, அல்லாஹ்வுடைய பயம் அவனுக்கு இருந்தா நான் அந்நிய மத்தவண்ட சீட்ல அறாடிய புடிச்சிட்டு இருக்கிறேனே அப்படின்ற பயம் இல்லாம இருக்கிறானே, அல்லாஹ் எனக்கு தண்டிப்பானே அந்த யோசனை இல்லாம இருக்கிறானே, அதனால இவன் விஷயத்துல யோசிக்கணும் என்று சொல்லி எழுதுகின்றார்கள். கண்ணியமானவர்களே, அன்பானவர்கள், அவ்வளவு தூரத்துக்கு ஹியூமனிட்டி, மனித நேயத்துக்கு இஸ்லாம் முன்னுரிமை கொடுக்குது. மத்தவங்களோட விடயங்களை கவனிச்சு நடவுங்க, மத்தவங்களோட அன்பா நடவுங்க, மத்தவங்களோட பிரச்சனைய பத்தி நீங்க பாருங்க, அவங்களோட எல்லா விஷயங்களுக்கும் நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. இஸ்லாம் தெளிவான முறையில எங்களுக்கு வாழ்க்கையை காட்டி தந்து கொண்டிருக்குது, ஆனா நாங்க எங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கிறோம். இதோட சம்பந்தப்பட்ட பல விடயங்கள் என்னோட வாழ்க்கையில அன்றாடம் நடக்கக்கூடியது. ஒரு லைன்ல இருக்கிறாங்க, நீங்க உங்க இன்ஃப்ளூயன்ஸை பாவிச்சு முன்னால போக வாணும் இஸ்லாம் சொல்லுது. ஆயிரக்கணக்கான பேர் லைன்ல இருக்கிறாங்களா, 1001வது ஆளா நீங்க பேசி பின்னுக்கு நின்று கொண்டு அமைதியா போங்க. பாக்குறவன் சொல்லுவான், மே வளர்ந்த முஸ்லீம் எக்கனா யாட்ட மெச்சர பலே தீனோ மெச்சர சல்லி தீனோ நமுத் முஸ்லீம் கத்திய வளர்ந்த அப்பே மினிசு வகைவ போலிமே இதெல்லாம் கணக்கி பலன் அப்படின்னு சொல்லி எங்களை பத்தி சொல்லுவான். அது இஸ்லாத்துக்கு காரணமா அமையும். அப்படி இல்லண்டா, மும்மெஹமதமாய் பலண்ட கோ மெஹம தொப்பியத்தாகன ரவுலத்தியாகன மிச்சர கட்டி ஹிட்டகர் இன்னும் பேன் எத்தனை எனவா எத்தனோட பகினவா கனவா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சாண்டா, கண்ணியமானவர்களே, தனி மனிதன் எங்களுக்கெல்ல தாக்குறது இஸ்லாத்துக்கு தாக்குறது. நாங்க ஒவ்வொருத்தரும் உள்ளத்துல கைய வச்சு எங்களை நாங்க திருத்துறதுக்கு முயற்சியோனும். நானும் தான், ஒவ்வொரு முஸ்லீம்களும் எங்களோட வாழ்க்கையை நாங்க மாத்தோனும். மற்றவர்களை மற்றவருடைய நிலைமைகளை கவனிச்சு நடக்கக்கூடியவங்களாக மாறணும். இதுக்கடுத்த சில முக்கியமான விஷயங்களை அல்லாஹ் சொல்றான். எங்களை கீழால் இருக்கக்கூடியவங்களும் நடந்து கொள்ளக்கூடிய முறை எனக்கு தந்த டைம் முடிஞ்சிருச்சு. கண்ணியமானவர்களே, அன்பானவர்களே, இன்றைக்கு உலகத்துல யுனைடெட் நேஷன் போட்டிகிற பெரிய ஒரு தலையங்கம் தான் ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமை மீறுதல். நீங்க பாத்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணி உலகத்துல பில்லியன் ட்ரில்லியன் செலவழிக்கப்படக்கூடிய ஒரு பெரிய ஒரு ப்ரொஜெக்ட் தான் ஹியூமன் ரைட், மனித உரிமை மீறுதல். எல்லா டிபார்ட்மெண்ட்லயும், ரோட்ல போனாலும் சரி, உட்கார்ந்து இருந்தாலும் சரி, பிரயாணம் செஞ்சாலும் சரி, வந்தாலும் சரி, போனாலும் சரி, பேசினாலும் சரி, எல்லாத்தோடையும் சம்பந்தப்படுறது ஹியூமன் ரைட். மற்றவங்களோட உரிமைய பறிக்காதீங்க. ஆனா இதுக்கு பில்லியன் ட்ரில்லியன் செலவழிக்கிறாங்க. நீங்க சர்ச் பண்ணி பாருங்க, எங்கேயாவது ஒவ்வொரு மனிதனும் ஹியூமனிடேரியனாக மனித நேயம் உள்ளவனாக மாறுறதுக்கு என்ன முயற்சி நடக்குது? ஒவ்வொருத்தனும் தன்ட பண்பை மாத்திக்கொள்றதுக்கு நான் ஒன்னாவது என்னுடைய நிறுவனத்தில் இருக்கிறேன், நான் என்ன மாத்திக்கொள்ளணும். ரொம்ப கவலையான விஷயம், ஹியூமன் ரைட்ஸ் பத்தி பேசுற முக்கியமான ஒரு சங்கம் என்னோட நாட்டிலேயும் இருக்குது. நான் ஒரு நாள் வந்து கொண்டிருக்கிற ஒரு இடத்தால அவங்களோட வாகனத்தை நிப்பாட்டிக்கிறாங்க, நோ பார்க்கிங்ல. ஹியூமன் ரைட்ஸ் பின்னால போட் போடப்பட்டிருக்குது அந்த கார்ல. ரொம்ப கவலையா இருந்துச்சு, பேசுறதுக்கு யாரும் இல்ல. காரணம் என்ன? பேர் போட் ஹியூமன் ரைட், ஆனா லைஃப் அது அல்ல. ஒவ்வொருத்தரும் நாங்க ஹியூமனிடேரியனாக மனித நேயம் உள்ளவனாக மாறுறதுக்கு முயற்சி செஞ்சா அன்று எப்படி சஹாபாக்களை பார்த்து இஸ்லாத்துக்கு வந்தாங்களோ அதே மாதிரி என்னையும் உங்களையும் பார்த்து இஸ்லாத்துக்கு வரக்கூடியவங்களாக மாறுவாங்க. யூஎன் பில்லியன் ட்ரில்லியன் செலவழிக்குதே, அதை எல்லாத்தையும் ஏழ நாடுகளுக்கும் வறுமை நாடுகளுக்கும் அனுப்பி அவங்களை முன்னேற்றத்துக்குரிய வேலைகளை செய்யறதுக்கு ஏழும். அப்படியான ஒரு நிலைமை தான். இன்னைக்கு யாரும் இதை கணக்கெடுக்கிறது இல்ல. ஏண்டா, எந்த மதத்திலையும் சொல்லப்பட்டில்ல, இஸ்லாம் மாத்திரம் தான் காட்டுது வழிய. நாங்க ஒவ்வொருத்தரும் என்னோட வாழ்க்கைய அல்லாஹு தஆலா விரும்பக்கூடிய விதத்துல எடுத்து நடப்போமாக இருந்தா சந்தோஷமான சுபீட்சமான ஒரு நிலைமை உண்டாகும். அதுக்கு அடிப்படை விஷயம் என்னண்டா, நாங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு காலடியையும் இன்னொரு மனிதனுக்கு கஷ்டம் இல்லாம பள்ளிக்குள்ள வாரே, ஏண்ட செருப்பு இன்னொத்தனுக்கு டிஸ்டர்ப் இருக்க கூடாது, ஏண்ட செருப்பை நான் இந்த பாக்ஸ் குள்ள வைக்கணும், ஏண்ட செருப்பை நான் ஒதுக்கி வைக்கணும், வெளியில போயிட்டு பாருங்க செருப்பை ஜும்மாக்கு பின்னால எடுக்கிறதுக்கு எவ்வளவு பிரச்சனை நடக்கும் சொல்லி. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எங்கட நாட்டில் இருக்கிற ஆகப்பெரிய ஒரு பிரச்சனை அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இந்த வாகனத்தை எடுங்க, இந்த இடத்துல பார்க் பண்ணிக்கிறீங்க அங்கிட்ட ஆக்குங்க. பார்க் பண்ணும் பொழுதே தெரியும் தானே சகோதரர்களே எங்க பார்க் பண்ணணும் சொல்லி. இன்னைக்கு இது கூட எங்களுக்கு தெரியாது, மை கார், மை பெட்ரோல், மை ரோட், மை கேட்ன்ற மாதிரி நினைச்ச இடத்துல பார்க் பண்ணிட்டு போறான். இன்னைக்கு எங்கட முஸ்லீம் ஸ்கூல் இருக்கு கிட்ட வாகனம் போறதுக்கு இயலாது. காரணம் என்ன? நாங்க இன்றைக்கு உரிமையை மீறிட்டோம், எங்களுக்கு தந்த சலுகைய நாங்க வீணாக்கிட்டோம், அந்நியவன் வழக்கு போட்டு அதை இல்லாமலாக்கி. எங்கட முஸ்லீம் லேடிஸ் காலேஜ் இன்றைக்கு அரை கிலோமீட்டருக்கு முன்னால வாகனத்தை நிப்பாட்டி நடந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நாங்க தள்ளப்பட்டிருக்கிறோம். ஏ, நாங்க எங்களுக்கு தந்த சலுகைய நாங்க வீணாக்கி கொண்டதுனால கண்ணியமானவர்களே. அதனால எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு காலடியை செய்யும் எல்லாரும் நானும் தான் அனைவரும் தான் இன்னொருத்தருக்கு கஷ்டம் இல்லாத முறையில நான் நடந்து கொள்ளணும் சொல்லி ஒவ்வொருத்தரும் நியத்து வைப்போமா இருந்தா அல்லாஹ் பீஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டியான சாமையாக சமாதானத்தை ஜீவித்தே எங்கள் எல்லாருக்கும் தந்து நிம்மதியான ஒரு நிலைமை உண்டாகும். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக, ஏற்றுக்கொள்வானாக. யா அல்லாஹ், எங்களின் மூலமாக நடக்கக்கூடிய அனைத்து தவறுகளை மன்னித்தருள்வாயாக, எங்களை மன்னித்தருள்வாயாக. ஏதோ தெரியாமல் நடந்து கொண்டிருக்கின்றோம், மனிதருடைய உரிமைகளை மீறி நடந்து கொண்டிருக்கின்றோம். யா அல்லாஹ், உயர்ந்த பண்பு மனித நேயத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக, மற்ற மனிதர்களை மதித்து நடக்கக்கூடியவர்கள் ஆக்கிடுவாயா, தலைவர்கள் அவர்களுக்கு கீழால் இருக்கக்கூடியவர்களை மதித்து நடக்கக்கூடியவர்கள் ஆக்கிடுவாயா, ஒவ்வொரு பொறுப்புதாரியும் அவர்களை கீழால் இருக்கக்கூடிய மதித்து நடக்கக்கூடியவர்கள் ஆக்கிடுவாயா. நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு காலச்சியையும் இன்னொரு மனிதனுக்கு கஷ்டம் இல்லாம துன்பம் இல்லாம சந்தோஷமான முறையில அவனுக்கு நிம்மதியை வைத்து எடுத்துக் கொடுக்கக்கூடிய எங்களுடைய காலடிகளாக எங்களை ஆக்கி வைப்பாயாக. கலிமாவுடனே வாழ்ந்து கலிமாவுடனே மரணிக்கக்கூடிய நல்ல கூட்டத்தில் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பாயாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த பயானை எமது இணையதளமாகிய www.tamilbayans.com மூலமாக டவுன்லோட் செய்ய முடியும். வஸ்ஸலாம்.